శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితా కీర్తనధరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్గురు పరంపరాయే నమః. ఇది పర్యంతం జ్ఞానం అది మట్టుమే ఆత్మా కడయాదు. జ్ఞానం మాత్రమే ఆత్మావా ఇక ముడియాదు. అది ஆசயமான ஆத்மாவை அண்டி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி சமாதானம் சொல்லி அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சாதிச்சார். பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம். அதை சொல்லும் பொழுது அது என்னது அப்படின்னாக்கை பாத்மானுத்தம் தனக்குத்தானா பிரகாசிக்கிறது அப்படின்றத முடிதான் பிரத்யக்ஷம்ன்றது. இன்னொருத்தருக்கு தெரியாது. அதே இந்த கர்மபூத ஞானம் எப்படிப்பட்டதுனாக்க வஸ்துக்களையும் பிரகாசிக்க வைப்போம், தானும் சுயமா பிரகாசிப்போம், தனக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அப்படின்னு நான் சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல ஆத்மாவுடைய சுரூபம் எப்படிப்பட்டதெல்லாம், அவருடைய குணங்கள்லாம் சுபாவங்கள்லாம் எப்படி இருக்குது அதையும் சொல்லணும். அதே மாதிரி ஸ்ருதிகள்லாம் சொல்றதை பார்ப்போம், அந்த ஸ்ருதிகள்லாம் என்னென்ன சொல்றது அதையும் விவரிக்கணும். ஏன்னா நேற்று கூட பார்த்தோம் ஸ்ருதிகள்லாம் ஜானாத்தியே வாயம் புருஷக அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அத்ராயம் பொருளா ஸ்வயம் ஜோதி பவதி அப்படின்னு சொல்றது. இத மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து இந்த ஆத்மஸ்வரூபமானது எப்படிப்பட்டது, அதுக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கு அதெல்லாம் பத்திலாம் சாதிக்கணும். அதுக்கோசரம் இப்ப இந்த ஸ்லோகம் வருது. அந்த ஸ்வயம் பிரகாஷம்ன்றது எப்படி, அதான் இப்பதான் ஸ்வயம் பிரகாஷம்ன்றது ஆத்மாவுக்கு ஸ்வயம் பிரகாஷத்தம் உண்டு, அது எப்படி அது அதெல்லாம் கேட்கிறார். அது சொல்லும் பொழுது இந்த ஆத்மாவானது அகம் அகம் பிரகாசிக்கிறது போன்றோம், இதுதான் ஆத்மா ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுன்றது. இன்னொன்னு நமக்கு சொல்ல வேணாம், உன்னுடைய உடம்புக்குள்ள உதயத்துக்குள்ள நீ இருக்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அது ஸ்வதாக தெரியாது. அகம் அகம்னு ஸ்வதாக தானாகவே ஸ்வயம் பிரகாசம் அது பிரகாசிச்சிருக்கிறது, அதனால அது தெரிய வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்ல, ஸ்ருதிகள்லாம் அது மாதிரி சொல்லிட்டு போயிடுத்து. ஸ்ருதிகள்லாம் வந்து ஸ்ருத்யந்த ஜோதிஹி அப்படின்றது, அத்ராயங்களுடக ஸ்வயம் ஜோதி பவதி அப்படின்னு சொல்றது. அதனால இந்த ஸ்வயம் ஜோதிஷ்டம் எப்பொழுதும் தானா பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஆத்மாவுக்கே உரிய தர்மம். அது தனக்குத்தானே இருக்கிறது, அது தனக்குத்தானே பிரகாசிச்சுட்டு இருக்கும். இன்னொருத்தருக்கும் அது பிரகாசிக்காது, இன்னொன்னுத்தினாலையும் பிரகாசிக்காது, தனக்கு தானே பிரகாசிக்கிறது அது. சரியே, அப்படியான ஒரு கேள்வி வரும். அப்போ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல எப்படி இது தெரியுது? அப்ப அகமே வாசிக்கலையே, நான் நன்னா தூங்கிட்டு இருக்கோம், நாம நன்னா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அப்ப நான் எங்க போனேன், எங்க இருந்தேன் ஒன்னும் தெரியலையே. அங்க வாக்கியம் இருக்கு, நான் விதுஹோ சத ஆகச்சாமியே சம்பத்தியாமகே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. நான் வந்து ஒண்ணுமே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்றவன், அது எங்க இருந்தது, எங்க போச்சு, எங்க இருந்து வந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸ்ருதி ஒன்று என்ன சொல்லிடுத்து, சதா சௌமிய சதா சம்பன்னோ பலதி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது எம்பெருமானோட சேர்ந்து இருக்குது, எம்பெருமானோட சேர்ந்து இருக்குது அந்த சமயத்துல அப்படின்னுட்டு அந்த வாக்கியம் சொல்றது. எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறத அந்த வாக்கியம் சொல்லியிருக்கு. அந்த வாக்கியம் சொல்றதுதான் நமக்கு தெரியறதே தவிர்த்து நாம அறிந்து கொள்ளவில்லையோ எங்கேயோ. அப்ப எங்க இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த அகமே நமக்கு தெரியாதே அப்படின்னு கேள்வி ஆகுது. அதனால இப்போ தூங்குற சமயத்துல அகம்ன்றதே நமக்கு வரமாட்டேன்றதே வராததுனால எப்படி ஆத்மா வந்து ஸ்வயம் ஜோதிஷு ஸ்வயம் பிரகாஷம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் என்ன சொல்றோம்னா தூங்கி எழுந்துக்கிறான். தூங்கி எழுந்துக்கிற சமயத்துல அவன் என்ன சொல்றான், சுகம் அகம் அப்ஸ்வாப்ஸம் அப்படின்னு சொல்றான். நானு சுகமா தூங்கினேன், சுகமாக நான் தூங்கினேன் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். இப்ப சுகமா நான் தூங்கினேன் ஒருத்தன் சொல்றான்னாக்க அப்ப என்ன அர்த்தம், அகம் சுகம் அப்ஸ்வாப்ஸம் நான் சுகமா தூங்கினேன். அந்த சமயத்துல தூங்குற சமயத்துல அகன்ற அனுபவம் இருந்திருக்கு, அது இருக்கவேதான் நாம சுகம் அகம் அஸ்வாப்தம் அப்படின்னு நமக்கு லோகத்துல பிரயோகம் இருக்கு. நன்னா தூங்கினேன், அடிச்சுப்பட்ட மாதிரி தூங்கினேன் அப்படின்னு. ஓ அத்வைதிகள் சிலர் கேட்கிறார், ஸ்ரீபாஷ்யத்துல ஜிஜ்ஞாசாதிக்கு வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்றிருக்க. அப்படி பார்த்தாக்க நான் சுகம் அகம் அஸ்வாப்தம் நான் சுகமாக தூங்கினேன்னு பிரயோகம் நீ சொல்றேன். லோக வழக்கு இருக்கு, இன்னொரு லோக வழக்கு இருக்கு. அது என்னதுன்னாக்க மாமப்பியகம்ல ஜாதவான் அப்படின்னு இருக்கு. என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல அப்படின்ட்டு இருக்கேன், என்ன கூட தெரிஞ்சுக்காம நான் தூங்கி இருக்கேன் அப்படின்னு, என்ன கூட நான் தெரிஞ்சுக்கலன்னா அங்க அகம் எங்க இருந்தது அப்படியே நான் வா கேக்குறான். அதுக்கு எம்பிரமான என்ன சாதிக்கிற, அங்க கூட பாரு மாமபி அகம் நஜாதவான் அப்படின்னு தான் இருக்கு. நான் என்னை கூட அறியவில்லை, என்ன கூட அறியல அப்படின்னு என்ன அர்த்தம், பார்த்தேன் ரொம்ப உடம்பு சோர்ந்து போய் படுத்துக்க போறோம். உடம்பு சோர்ந்து படுத்துக்க போற சமயத்துல அவனுக்கு எப்படி வருது அப்படின்னாக்க தான் படுத்துட்ட இடம்தான் தெரியுது. திருப்பி ரொம்ப காட நித்திர ஆழ்ந்த உறக்கம், அதுக்கப்புறம் எழுந்திருக்கிற சமயத்துல நாம எங்க இருக்கோம் அவனுக்கு தெரியல, எங்க படுத்துட்டோம் அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாதான் அவனுக்கு தெரியுது எல்லாம். அதே மாதிரி பாஷக்காரர் வேற மாதிரி ஒரு விஷயம் இது சொல்ற, நான் என்ன கோத்திரம், நான் எங்க இருக்கேன், என்ன கோத்திரம், எப்படிப்பட்டவன், அந்த இதெல்லாம் ஞானம் இல்லை அவனுக்கு. அவ்வளவுதான் அந்த மான்றத்துக்கு அதுதான் அர்த்தம். அகன்றது இருக்குது, அகன்ற சப்தத்தினால வெறும் பிரத்யக்தமத்திரம் சொல்லப்பட்டது, அது பாதிச்சு இருக்கு. மாம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கோத்திர பிரவராதிகள், தன்னுடைய குல விஷயங்கள், தான் எங்க இருக்கோம், யாருக்கு பிறந்தோம், எப்படி வளர்கிறோம், அதெல்லாம் தான் அங்க இல்லை, எதுவுமே தெரியல. இத நேர் அனுபவத்துல குழந்தைகள் தூங்கி எழுந்திருக்கச்ச பார்ப்போம். குழந்தைகள் தூங்கி எழுந்திருக்கிற சமயத்துல பார்த்தா நமக்கு தெரியும் என்னன்னா, ஒரு குழந்தைன்னா தூங்கி எழுந்துக்கிறது அம்மாவோடு தான் படுத்தம் தூங்கிட்டு நல்ல ஆழ்ந்த குறப்பம், அது நல்லா தூங்கி அப்படியே காட நித்திரையில இருந்து எழுந்துட்டு போவோம். அந்த சமயத்துல அதுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன்ற, தெரியாத சமயத்துல மலங்க மலங்க பாக்குறது, பார்த்துட்டு அழகுது, எங்க இருக்கோம் ஏது இருக்கோம் ஒண்ணும் தெரியாம அழகுது. அந்த சமயத்துல ஒரு தாயாரோ தாய் தகப்பனாரோ யாரோ எடுத்துட்டு அணைச்சுட்டான்னாக்க அப்ப குழந்தை அதனுடைய கஷ்டத்தை விட்டுடுறது, ஏன்னா அம்மா வந்துட்டு அப்ப தெரிய இருக்கு. இது வந்து லோகத்துல பாக்கணும். ஆக மாமத்யகம் நக்ஞாதவான் அப்படின்னு பிரயோகம் இருக்கு. அகம் சுகம் சுகமகம் அஸ்வாப்சம் அப்படின்னு பிரயோகம் இருக்கு. ரெண்டு பிரயோகமும் சமானமான வழியில தான் போகுது. நான் நிம்மதியா தூங்கினேன், எனக்கு எந்த தூக்க கஷ்டமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லச்ச கூட அகம்னு இருக்கு. அந்த அந்த அனுபூதி ஆத்மானுபூதி அப்ப இல்லைன்னாக்க இந்த மாதிரி பிரயோகமே வராது. மாமப்பியகம் அப்படின்னாக்க அதுவும் அதுதான் அர்த்தம். மாமப்பியகம்னாக்க அங்கேயும் அகங்காரம் இருக்கு, அகம் அகம் அப்படின்றத வருது. அதனால அகம்தம் எங்கேயுமே போகல, எப்பொழுதும் இருக்காது, அது ஸ்வயம் பிரகாசமா பிரகாசிச்சுட்டே இருந்தது. நமக்கு அறிய முடியவில்லை, நமக்கு அறிய முடியவில்லை, நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கோசரம் நமக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அது எனக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிய மாட்டேன்றது, எத்தனையோ விஷயங்கள் தெரியலன்றதுனால இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது இல்லைன்னு சொல்லிட முடியுமாண்ணா? அதனால அதுக்கு இருக்கதான் இருக்கு, நமக்கு தெரியல அவ்வளவுதான். தெரியலன்னு சொல்றமே தவிர்த்து நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது அதனால அகன்றதுதான் இருக்கு அந்த இடத்துல. சரி, தூங்குற சமயத்துல அகம் அப்படிங்கிறது எப்பொழுது அனுவர்த்திக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க அத வேண்டாம், சுகம்னு அகம் சுகம் அப்படிங்கறதெல்லாம் அந்த அகம் பிரசப்தம் இருக்கிறதா வச்சுக்க வேண்டாம். வேற என்ன இருக்குன்னாக்க, மனசுடைய பிரவர்த்தி இருக்கட்டும், விருத்தி வியாபாரம், மனோ வியாபாரம் தான் அப்படி இருக்கு. மனோ வியாபாரம் தான் சுகமகம் அஸ்மாவசம் மாமத்தியகம் ஞாதவான் அப்படின்லாம் வருது. எதனால என்னக்க, இதனாலதான், மனோ வியாபாரத்தினாலதான், மனதனுடைய பிரவர்த்தி செயல் அதனாலதான் வருதுன்னு சொல்லாமே. அப்படி சொல்லிட்டாக்க என்ன, ஒரு அச்சேதனமான மனசு உடம்புல இருக்கு, இந்திரியங்களோட 10 இந்திரியங்களோட மனதோ ஒரு இந்திரியம் அது சேர்ந்து இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம அனுபவம்லாம் எப்படின்னா மனதை கொண்டுதானே வருது, மனதை கொண்டுதான் நம்மளுடைய அனுபவங்கள்லாம் லோகத்துல வருது. அதுவே சுதந்திரமா வருது இல்லை, எதுவுமே மனதை கொண்டுதான் வருது. நான் கடத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க என் கண்ணு பார்க்கணும், கடமும் சக்ஷுரேந்திரியமும் சேரணும், அதுல மனசு கூட இருக்கணும். அப்படி இருந்தாதான் கடத்தை என்னால கிரகிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமயத்துல கூட நான் கொஞ்சம் நின்னா சாப்பிடுவேன், திருப்தியா இருக்கும், அனுபவிக்க முடியும். அதே நான் ரொம்ப மனசு துக்கமா இருக்குது, அந்த சமயத்துல எனக்கு ஒண்ணுமே சாப்பிட பிடிக்காது, அப்ப என்ன மனசத்தை லயிக்கல, மனசு லயிச்சாதான் லோகத்துல எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க முடியுது. ஆக மனசனுடைய செயல்தான் லோகத்துல ஒருத்தனுடைய சுகத்தையோ துக்கத்தையோ மீதி உணர்ச்சிகளையோ எல்லாம் மனசுதான் நமக்கு வழிகாட்டுறது. அதனுடைய மனசனுடைய செயல்தான் இந்த மாதிரி தூங்குற சமயத்திலயும் இருக்கு, தூங்குற சமயத்திலயும் அதுதான் இருக்கு. அது இருக்கிறதுனால இந்த மனோவிருத்தி தான் சுகம் அகம் அஸ்வாப்தம் மாமத்தியகம் ஞாதவான், இத மாதிரி பிரயோகங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம், மனசனுடைய செயல்தான் காரணம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அது தப்பு, அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, மனசு இருக்கு பாருங்க, வெறும் மனசு மத்தனை எல்லாத்தையும் நினைச்சு பார்க்காது, எல்லாத்தையுமே அனுபவிக்காது, எல்லாத்தையும் வெறும் மனசனாலேயே அறிய முடியாது. மனசு என்ன பண்றதுன்னா, ஏற்கனவே சொன்ன பார்க்கோ, நிகழ்கால நிகழ்வுகள், இப்ப நடக்கிறதெல்லாம் அறிய வேண்டும் என்றால் அந்தந்த இந்திரியங்கள் மனசோட சேரும், அந்தந்த நிகழ்வுகளோட மனசும் சேரணும், இந்திரியங்களும் சேரணும். அதை பாட்டு பாடிட்டு இருக்கா, பாட்டு பாடுற சமயத்துல நம்ம கேட்கணும், என் காதால கேட்கணும், என் காதால கேட்கறது மனசு அதுல லயிக்கணும். இந்த மாதிரி அந்யாபேட்சை இருக்கு, மீது இந்திரியங்கள்லாம் சேர்ந்து இருந்தாதான் என்னால கிரகிக்க முடியாது. மனசனுடைய செயலே மீது இந்திரியங்களோட சேர்ந்து இருக்கிறதுதான் வருது. அதே மாதிரியாக இன்னொரு விஷயம் இருக்கு, இவ ஸ்மரிக்கிறோம், ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும், 10 வருஷம் என்ன நடந்தது, நேத்து என்ன நடந்தது, அப்ப என்ன நடந்தது, அது மாதிரி நினைச்சு பார்க்கிறோம். இப்படி நினைச்சு பார்க்கிற சமயத்துல கூட சரி பாருங்க, ஞானமும் மனசும் ஒன்னா சேரணும், ஞானமும் மனசும் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு அப்பவும் ஞானம் வருது, இல்லாதனால அந்த ஞானமும் நமக்கு வரவே வராது. அதனால மனசனுடைய செயல் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அறிவு ஞானம் இருக்கே அது சேரணும், இந்திரியங்கள் சேரணும். இப்ப தூங்குற சமயத்துல ஏன் தூங்குறோம், களைப்பா இருக்கு, களைப்பு எது எதுக்கு வந்தது, உடம்புக்கு வந்திருக்கு, இந்திரியங்களுக்கு வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்திருக்கு, பிராணனுக்கு வந்து அல்ல. ஏன் அப்படின்னா பிராணன் சுவாசம் இல்லாம இருக்க முடியாது இல்லையா, தூங்குற சமயத்துல கூட பிராணம் இருக்கு, அது வேலை செய்யறது. மத்தபடி இந்திரியங்களும் உடம்பும் எல்லாம் களைச்சு போயிடுச்சு. நம்மளே பாக்குறோம், நீங்க தனியா படுத்துட்டு எதையாவது நினைச்சுட்டே இருக்கும். நினைச்சுட்டே இருந்தா என்ன ஆகும், நம்ம உடம்புக்கும் ஒரு கழிந்து வரும், கோபமும் வரும். இப்ப பாரு சின்னவையாயே இந்த சிந்தனை தொலைக்கிறது அப்படின்ட்டு கோபம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். சிதா சிந்தா தயோர் மத்தியே சிந்தா நாம கரீயசி சிதா தக தினர்ஜீவம் சிந்தா பிராணயுதம் வபு அப்படின்ட்டு ஸ்லோகம் உண்டு. நெருப்பு சிந்தனை, இந்த ரெண்டுத்துல சிந்தனை தான் ரொம்ப பயங்கரமானதான், அதுக்குதான் ரொம்ப சக்தி அறிவு. ஏன் அப்படின்னாக்கா இந்த நெருப்பு இருக்கு, அது என்ன பண்ணோம்னா வெறும் உடம்பதான் எரிக்கும், செத்து போன உடம்ப ஒண்டிதான் எரிக்கும், ஜீவன் இல்லாத உடம்ப மட்டும்தான் அது எரிக்கும். ஆனா இந்த சிந்தனை இருக்கு, பிராணன் உடம்பு அதோட கூடின எல்லாத்தையும் எரிச்சு விடுறது. சிந்தனை நம்ம இன்னும் அனுபவம் இருக்கு, அதனால அந்த மனசு கூட ஒரு கட்டத்துல களைப்ப அடைஞ்சு விடுறது, களைச்சு போயிடுறது அதுவும். அதனால நீங்க வந்து மனசுதான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த தூங்குற சமயத்துல களைச்சு போய் தானே தூங்குறோம், அப்ப இந்திரியங்கள் வேலை செய்யல. இந்திரியங்கள் வேலை செய்யணும்னா உடம்பு கொஞ்சம் சுஸ்தமா உட்காந்துருக்கணும், உடம்பு சுத்தமா இருந்தால்தான் இந்திரியங்கள் வேலை செய்யும், இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் மனசுக்கு காரியம். இந்திரியங்களும் மனசும் உடம்பு வேலை செஞ்சாதான் ஞானம் வேலை செய்கிறது. அதனாலதான் தூங்குற சமயத்துல எனக்கு நான் என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு லோகத்துல சொல்றேன், என்ன தரவு ஞானம் வேலை செய்யல. இது மூன்று விதமான இத சொல்றோம், களைப்பாடுறது இலைப்பாடுறது களைப்பாடுறது ரெஸ்ட் எடுத்துக்கிறது ஓய்வு எடுத்துக்கிறதுன்றமே மூணு விதமா சொல்றோம். நித்தியப்படி நம்ம தூங்குறது இருக்கு பாருங்கோ, அது ஒரு களைப்பாறுதல். அதே மாதிரி பிரளய தசை, பிரளய தசையில நமக்கு உடம்பு இல்லாம இந்திரியம் இல்லாம பிராணம் இல்லாம பெருமாட்ட ஒட்டின் இருக்கும், அது ஒரு களைப்பாறுதல். மூணாவது ஒரு களைப்பாறுதல் இருக்கு, இந்த உடம்புல இருந்து ஒருத்தன் கிளம்புறானோ கிளம்பி பிடிச்சி பிறவாள் வெண்ணைய கடைகிற மாதிரி கடைஞ்சி எடுத்துருக்க நம்மள, அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி போய் பெருமாள் கிட்ட போய் சேர்ந்துடுறோம். பரே ஏகி பவதி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால பரமாத்மா கிட்ட போய் இவன் சேர்ந்து அப்ப ஒரு களைப்பு, அர்த்தராஜ் மார்க்கத்துல போய் அல்லது இங்க இருந்து கிளம்பின உடனே பெருமாள் கிட்ட போய் படியில பத்துறோம், இது ஒரு களைப்பாடுறதுன்னு பேர். இப்போ இந்த மூணு இடத்துலயும் ரெண்டு இடத்துல ஞானம் வேலை செய்யாது, இந்திரியங்கள் வேலை செய்யாது, ஆனால் எம்பெருமான்கிட்ட களைப்பாடும் பொழுது அவனுக்கு வேலை செய்யும், வேலை செய்யும். அதை விட்டுடுங்க, ஏன்னா அது முக்தி தசைக்கு போறது அது. ஆனால் இங்க மீதி ரெண்டு இடம் இருக்கு பாருங்க, பிரளய தசை, அதே மாதிரி இந்த தூங்குற சமயத்துல. அப்ப அந்த களைப்பாறும் பொழுது நமக்கு இந்திரியங்களும் வேலை செய்யல, உடம்பும் வேலை செய்யல, மனசும் வேலை செய்யல, அதனால ஞானமும் வேலை செய்யல. அப்படி இருக்கச்ச மனசனுடைய செயல்தான் இத மாதிரி சுகமாக அஸ்வாசம் மாமம்பியகம் நக்ஞாதவான் இத மாதிரிலாம் வருது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இவைகள்லாம் வேலை செஞ்சிடணும், உடம்பு வேலை செஞ்சு இந்திரியங்கள் வேலை செஞ்சு அறிவும் வேலை செஞ்சாதான் மனசுக்கு காரியமே, இல்லாத போனா அது வராது. அதனால மனது வந்து வேற இந்திரியங்களை அபேட்சிக்காம எதுவுமே பண்ணாது, எதுவும் பண்ணாது. இது மாதிரி ஞானத்துக்கு காரணமா இருக்கவே முடியாது. ஆகையினால இது வந்து ஞானம் இருக்கு நமக்கு, அதெல்லாம் உண்மை. அதனால ஆத்மா ஸ்வயஞ்சோதிஷா இருக்கு, அகம் அகம் அகம் அப்படின்னுட்டு எப்பொழுதும் இருக்காது. தர்மபூத ஞானம் வருகிறதே அது என்ன பண்றது நமக்கு அப்படின்னாக்கா, இன்னொரு ஞானம் இன்னொரு ஞானம் அதனுடைய துணை இல்லாமலே ஞானமானது நமக்கு பிரகாசிக்கிறது. இன்னைக்குதான் காலக்ஷேபம் சொல்றேன், ஸ்ரீபாஷ்யம் காத்தால ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு. அதுல சொல்லும் பொழுது இந்த விஷயத்த அத்வைதிகளும் ஒத்துக்கிறான், அவன் எப்படி ஒத்துக்கிறா அப்படின்னாக்க, இந்த ஞானம் இருக்கே இன்னொரு ஞானத்தை எதிர்பார்க்காது. ஸ்வயம் பிரகாசமே ஸ்வயம் பிரகாசமாவே இருப்பாங்க. ஞானத்துக்கு ஸ்வயம் பிரகாசத்தை இருக்குது, இன்னொரு ஞானாதீனமாக அது பிரகாசிக்காது. வழக்குக்கு இன்னொரு விளக்கு வேணுமா? ஒரு விளக்கு எரியுது, அது எரிச்சாலே தானும் பிரகாசிக்கிறது, சுற்றூர் இருக்கிற வஸ்துக்களையும் பிரகாசிக்க வைக்கிறது. இதை நாம பார்த்துதான் இருக்கோம். அந்த மாதிரி ஞானம் என்ன பண்றது, தானும் ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். அத மாதிரி சுத்துவட்டா இருக்கிற எல்லா விஷயங்களையும் நமக்கு கிரகிச்சு கொடுக்கும். அதுக்கெல்லாம் இன்னொரு ஞானத்தை அபேட்சிக்காது, இன்னொரு ஞானத்தை அபேட்சிச்சு அது பிரவர்த்திக்காது. ஞானம் ஸ்வயமாவே பிரகாசிக்கும். ஆக அதை உதாரணமா காமிக்கிறேன். எப்படியானால் தர்மபூத ஞானமானது தானும் பிரகாசிச்சுண்டு வஸ்துக்களையும் பிரகாசிக்க வைக்குமோ, அப்ப இன்னொரு ஞானத்தை அபேட்சிக்காமலே அது பிரகாசிக்கிறது. அங்க வந்து அனுமான பிரயோகம் பாஷ்யத்துல அனுபூதி அனன்யாதீன சுதர்ம வியவஹாரா சம்பந்தா அர்த்தாந்தரே தத்தர்ம வியவஹார ஹேதுத்வாத் அப்படின்னு பாஷ்யகாரர் அவ அத்வைதிகள் சொல்ற அனுமான பிரயோகத்தை உதாரிச்சிருக்கார். நமக்கும் அது சம்மதம் தான். அது அவ வந்து எப்பொழுதுமே பிரகாசிக்கும் சொல்றா, அந்த ஞானம் வந்து ஆத்மான்னு சொல்றாரோ. நம்ம ஞானமே ஆத்மா இல்லை, தர்மபூத ஞானம் தான் இது. இந்த தர்மபூத ஞானமானது என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க, இது வரும். தர்மபூத ஞானமானது நமக்கு வந்து இத கொண்டு வருது. இன்னொரு வஸ்து, அதாவது எப்பப்ப வஸ்து எல்லாம் நாம பாக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த வஸ்து பிரகாசிக்கும். அதாவது விஷய பிரகாசன வேலாயான் ஞானம் ஸ்வயம் பிரகாசம். விஷய பிரகாசன வேலையில தான் கடத்தை பாக்குறேன், கடத்தை பார்க்கும் பொழுது அயம் கடக அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. அந்த சமயத்துலதான் அந்த தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். மத்தபடி எப்பொழுதுமே அது பிரகாசிக்காது. அதுக்கு பாஷ்யகாரர் ரொம்ப அழகான ஒரு யுக்தி சொல்றார். அதீத அநாகதையோ அனுமான பிரசங்கம் போயிடும். அனுமானம் வர்றது அதீதம். 1986 சுவாமி கிட்ட காலக்ஷேபம் பண்ணோம். இப்போ அது 86 காலக்ஷேபம் பண்ணது, 38 ஆயிடுச்சு. இப்போ அடியனுக்கு அது ஏதோ ஞாபகம் வருது. இப்ப அது எப்படி நான் இப்ப நேர பிரகாசிக்கல அந்த ஞானம், அது ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அனுமானம் பண்ணி சுவாமி இப்படி சாதிச்சேன் அப்படின்னு நான் கிரகிக்கணும். அதனால இது வந்து அனுமானத்துக்கு விஷயமா இருந்தா இல்லையா? பாஷகாரர் கேக்குறாரு, ஆச்சாரியஸ்ய ஞானவத்தாமுனமாய சிரவணாதோ பிரவர்த்ததேன்னு எடுத்திருக்கார். ஆச்சாரியர்களை போய் சேவிக்கிறான். ஆச்சாரியருக்கு என்ன ஞானம் இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியாது. அப்புறம் அந்த ஆச்சாரியனுடைய காலக்ஷேப வைக்கிறியெல்லாம் பார்க்கிறான். எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருடைய ஞானம் என்ன, பேர்பட்ட ஒரு சுகுலமான ஞானம் இருக்கு அவருக்கு, விசாலமான ஞானம் இருந்தா இதை கிரகிக்கணும் நாமோ அப்படின்னு அவரை சேவிச்சு இவன் என்ன பண்றான், எல்லாம் இது பண்ணிக்கிறான். அப்போ அவருடைய ஞானத்தை அனுமானம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு அங்க பாஷ்யகார ஜிஞ்ஞாசாதிகள் மாத்திரம் ஆசித்தாந்தத்துல சாதிச்சிருக்க. அதனால ஞானன்றது எப்பொழுதுமே ஸ்வயம் பிரகாசம்னு அத்வைதிகள் சொன்னான். அத பாஷ்யகாரர் அங்கீகரிக்கல. அது வந்து விஷய பிரகாசன வேலையில மாத்திரம் அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும்னு சாதிக்கிறார். எல்லாம் வரப்போறது இப்போ. அதனால அந்த மாதிரி ஞானம் தான் ஸ்வயம் பிரகாசமா இருக்கச்சே இன்னொரு ஞானத்தை அபேட்சிக்காம எப்படி ஸ்வயம் பிரகாசமோ ஆகிறதோ, அத மாதிரி ஆத்மஸ்வரூபம் சுத்தாத்மஸ்வரூபம் பிரத்யக்தம் அகம்ன்றது இருக்குது, அது கூட ஸ்வயம் பிரகாசமாகவே இருக்குது. அது இன்னொரு ஞானத்தை எதிர்பார்க்காது. ஆக அனுமான பிரயோகமும் பண்றா, ஆத்மா ஸ்வயம் பிரகாசக ஏன் ஞானத்வாத் தர்மபூத ஞானவத் அப்படின்னு அனுமான பிரயோகம் பண்றார். ஆத்மாவானது ஸ்வயம் பிரகாசமா இருக்குது. ஏன் ஞான மார்க்கிறதுனால, எது ஞானமா இருக்குதோ அது ஸ்வயம் பிரகாசமா தான் இருக்கும். எதா தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம் அப்படிதான் இருக்கு, அது ஸ்வயம் பிரகாசமா தான் இருக்குது, அதை நாம் அனுபவிக்கிறோம். அதனால தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசமாகவே இருக்கும். அத மாதிரிதான் அது அப்ப இன்னொரு ஞானத்தை எதிர்பார்த்து ஸ்வயம் பிரகாசம் பண்றது. அத மாதிரியே ஆத்மா அத்ராயம் புருஷா ஜோதி பவதி ஹிருத்யந்தர் ஜோதி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் ஆத்மாவை ஸ்வயம் பிரகாசமாவே சொல்றது. சரி, இதுல வந்து ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் நீ சொன்ன ஞானத்வாதுன்னு ஹேது சொல்லிட்டேன். ஹேது ஞானத்வாதுன்னு சொல்றேன்னு இந்த ஞானத்துன்றது ஆத்மாவில இருக்கு இல்லைன்றது உனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த ஞானத்தும் ஹேதும் அனுமான பிரயோகத்துல அந்த ஹேதுவானது ஆத்மாவில இருக்கும். ஞானத்துங்கிற ஹேதுவானது அது பக்ஷம் சொல்றாரு. அது ஏற்கனவே சொல்றக்கும் பாருங்க, பர்வதோ பண்ணினான் தூமாத் அப்படின்னு சொன்னாக்க பர்வதமானது பக்ஷம்னு சொல்றோம். அதாவது சாத்தியத்தை உடையது பக்ஷம், அதுவும் சந்திக்த சாத்தியவான் பக்ஷகான்றாவா. நமக்கு தெரியாது மலையில நெருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா மலையில தூமத்தை பாக்குறோம், புகைய பாக்குறோம். புகைய பார்த்த உடனே அயம் பர்வதாக வண்ணிமா புதகங்க தூமா தூமம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றோம். அந்த தூமமானது பக்ஷமான பர்வதத்துல இருக்கும், இருந்தாதான் அந்த அனுமானம் சரி. அது இல்லைன்னாக்க அதுக்கு சுரூபமே சித்திக்கல. நீங்க சுரூபமே சித்தி அனுமானத்துக்கு சுரூபமே சித்திக்கல. சுரூபாசித்தான்ட்டு தோஷம், சுரூபாசித்தி சுரூபாசித்தின்னு தோஷம் சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் வந்து என்ன அப்படின்னாக்க சுவாமி வந்து அதுக்கு தேசியனை கேட்கணுமா, இது நாங்க சொல்லல ஸ்ருதி சொல்றது. இதா சைந்தவகணா கிருஷ்ணா ரசகணைய அனந்தரோபாக்கியா ரசகணையேவ அது விஞ்ஞானம் விஞ்ஞானகணையேவ பிரஜான கணையேவன்ட்டு ஸ்ருதி சொல்ற போயிடுச்சு. அதனால ஸ்ருதி நம்ம நம்ம நேரம் அனுபவிக்கல. ஞானம் தான் நமக்கு சுரூபம். நம்ம எப்படி அனுபவி தெரிஞ்சுக்கணும்? ஸ்ருதியை கொண்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதியை கொண்டு தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஞானத்தோன்ற கேதுவானது இந்த ஆத்மாவாகிற பட்சத்துல இருக்குது. அதனால சுரூபா சித்தின்னு வராது. அதனால எனக்கு வேதாந்தங்கள்ல இருக்குது, உபனிஷத்துக்கள் அத மாதிரி சொல்லுகிறது. உபனிஷத்துக்கள் அப்படி சொல்லும் பொழுது அதை அப்படியே ஏத்துன்னு போனோம். நமக்கு நமக்கு பிரமாணம் சர்வாத்தனா இதுதான். சர்வாத்தனா நமக்கு வேதம் தான் பிரமாணம். அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டுதான் நம்ம சமாதானம் சொல்லணும். அந்த வேதமானது இது மாதிரி ஹிருத்யந்த ஜோதி அப்படின்னு சொல்லிடுத்து விஞ்ஞான கணையில பிரஜான கணையில அப்படின்லாம் ஞானஸ்வரூபமா சொல்றது. ஞானஸ்வரூபம் அத்தியந்தம் நிர்மலம் பரமாத்ததா அப்படின்லாம் விஸ்வபுராணம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்படி விஸ்வபுராணம்னா சொல்லி கொடுத்துருக்கவே இந்த ஆத்மஸ்வரூபமானது ஞானம்தான் அப்படின்னு சித்திக்கிறது. அது அது சித்திச்சுடுத்துனாக்க இந்த கேள்வியே வராது. இது சுரூபா சித்தி ஆத்மாவோட ஞானம் இருக்கு உனக்கு எப்படி தெரியும்? எங்க நம்ம பார்க்கிறோம்? நமக்கு தெரியல. அகம் அகம் அகம் சொல்றமே தவிர்த்து அகம் ஞானஸ்வரூபின்னு எங்க தெரிஞ்சது உங்களுக்கு? அது தெரியல. தர்மபூத ஞானம் தெரியறது, கடமகம் ஜானாமே பிரமகம் சம்பேத்தின்னுட்டு நமக்கு ஞானம் வந்து தெரியறது. இது தர்மபூத ஞானத்தை நாம அனுபவிக்கிறோம், அதனால நம்மளால சொல்ல முடியாது. தவிர்த்து இங்க இந்த மாதிரி நமக்கு வரலையே தர்ம தர்மஸ்வரூபத்துல நமக்கு வரல. அது எங்க சொல்றதுனாக்க ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதி எதோ சொல்றதோ அதை அப்படியே ஒத்துக்க வேண்டியதுதான் நம்மளுடைய சுரூபம். அது இல்லை அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. ஆகவே இந்த ஆத்மா ஸ்வயம் பிரகாசம்தான், அது பராயத்த பிரகாசமே கிடையாது. தூக்கத்துல இல்லையே அப்படின்னாக்க அங்க சுகம் அகம் அஸ்வாசம்னு அகம் அகன்றது தூங்கச்ச கூட இருந்திருக்கு. அந்த ஞான வருது அகன்றது. அதனாலதான் தூக்கத்துல கூட நான் வந்து அகம் அகம் சொல்றோம், சுகம் அகம் அஸ்வாசம் நான் என்ன தூங்கினு எப்படி தெரியும்? எழுந்தனவுன்னு அந்த பராமரிசம் இருக்கு இல்லையோ, எழுந்தன நம்ம நினைச்சுக்கிறோம் நான் என்ன தூங்கினேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனாலையும் இந்த ஞானம் எப்ப வரும்னாக்க நமக்கு ஆத்மானுபூதி இருந்தாதான் தூங்கும் சமயத்துல நான் நல்லா தூங்கினேன்னு எனக்கு ஞானம் வந்தாதான், அப்போ அந்த அகன்றது வந்தாதான் வரும், இல்லாத போனா ஒரே வரா கிடையாது. ஆகையினால இருக்கு. சரி, அப்ப ஆத்மஸ்வரூபமே சரியா தெரிய மாட்டேன்றது மாவத்தியகம் ஞாதமாக இருக்கேன்னாக்க கர்மபந்தம், கர்மபந்தம் அப்ப பெருமாளோட சேர்ந்துதான் இருக்கு. தூங்குற சமயமும் மோக்ஷ சமயமும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு. என்ன, தூங்குற சமயத்திலையும் பெருமாளோட சேர்ந்திருப்போம், மோக்ஷத்திலையும் பெருமாளோட சேர்ந்துவிடுவோம். இது சாஸ்திர சம்மதம். ஆனா மோக்ஷத்துல சேரும் பொழுது தர்மபூத ஞானம் விகசிதமா போயிடுறது, நல்லா விகாசத்தை அடங்கி விடுறது. அதனால பகவத் திருக்கல்யாண குணங்களை அந்தமா அனுபவிக்கிறோம், அற்புதமான அனுபூதி அது மாதிரி அங்க இருக்கு. ஆனா இப்ப இந்த தூங்குற சமயத்துல பெருமாளோட சேர்றதுங்கிறதுல கர்ம பந்தம், களைப்படைந்த இந்திரியங்கள், களைப்படைந்த உடம்பு, களைப்படைந்த மனசு, இதோட சேர்ந்து எம்பெருமானோட சேரணும். அதனால நமக்கு ஞானம் வேலை செய்ய மாட்டேன்றது. அதனாலதான் சுருதிய சுருடுபடுத்து நான் விதுகு அறிந்து கொள்ளவில்லை இவர்கள்லாம், இந்த ஜீவராசிகள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்ற பெருமாள் கிட்டையே நம்ம இருந்திருக்கோம், பெருமாள் கிட்டதான் சேர்ந்தோம், பெருமாள் கிட்ட இருந்தா எழுந்து வரோம், தூங்கி எழுந்து வரோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ரொம்ப அழகான உதாரணம் சாந்தோக்கிய வருஷத்து தார வித்தியாசம் சொல்றது. அது ஒரு ஆத்து மேல நம்ம பார்த்து நம்ம பூமி மேல நடந்துட்டு இருக்கோம், பூமி மேல நடந்துதான் இருக்கோம். நம்ம அந்த பூமிக்கு கீழேயே நம்ம எங்க நடக்கிறோமோ அது கீழே புத்த நிதி இருக்கு, புதையல். ஆனா நமக்கு தெரிய மாட்டேன்றது. எங்கெங்கயோ நிறைய நிதி இருக்குது, புதையெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா நமக்கு தெரிய மாட்டேன்றது. நாம தெரியாததுனால நாம அனுபவிக்கல, அதை எடுத்துக்கல, அவ்வளவுதான். அது அத மாதிரிதான் அற்புதமான நிதி சர்வேஸ்வரன் கல்யாண நிதி ஒன்றியோ அவன் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கான், அவனோடது தசராகாசமா எழுந்துகள் இருக்கான். அவங்கிட்டதான் நாம சேர்றோம், அவங்கிட்டதான் எழுந்து வரும் தூங்குற சமயத்துல. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேன்றது, பெருமாளோடதான் சேர்ந்திருக்கோம். பசியுபரிசஞ்சலதாமதிருஷ்யம் மாயாநிகூட மனபாய மகாநிதி அப்படின்னு வரதராஜாவது சுவாமி சந்திக்கிறார். நித்தியபடி தூங்குறோம், நித்தியபடி பெருமாளோட தான் நம்ம சேர்ந்திருக்கோம், பெருமாள் கிட்டேந்தான் எழுந்து வரோம். ஆனா நமக்கு ஒரு மகாநிதியா இருக்கானே பகவான், அவனோட சேர்ந்திருக்கோம், அவன்கிட்டேந்தான் எழுந்து வரோம், அவனை பிடிச்சுக்கணும் அப்படின்னு தெரியலையே. ஏன் அப்படின்னா அஜ்ஞானம், கர்மம், கர்மா வாங்கிற அஜ்ஞானம் என்ன பண்றதுன்னாக்கா நம்ம கண்ணை மறைச்சுடுத்தோ, அறிவை மறைச்சுடுத்தோ, அதனால நமக்கு எதுவும் தெரிய மாட்டேன்றது. எதுவும் தெரியாததுனால நாம் அதை மாதிரி அனுபவிக்க மாட்டேன்றோம். அதனால கர்ம பந்தம் இருக்கிறதுனால நமக்கு இது தெரியல. மற்றபடி பகவானோட தான் சேர்ந்திருக்கும். அது மோட்சத்திலையும் அப்படிதான், சோபத்திலையும், தூங்க தூக்கத்திலையும் அப்படிதான். தூக்கத்துல அப்படி இருந்தா கூட நமக்கு தெரியறது இல்லைன்னா சம்சார பந்தம் அது. அத மாதிரி மனசு சொல்லலாமேன்னு பார்த்தா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மனசுக்கு சுதந்திரமா எதுவும் பிரவர்த்திக்காது. அதுக்கு ஒரு பக்கம் ஞானம் வேணும், இன்னொரு பக்கம் இந்திரியங்கள் வேணும், இன்னொரு பக்கம் உடம்பு வேணும். இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து செயல்படும் பொழுது மனசும் செயல்படும். வெறும் மனசனால நான் பாக்குறேன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க, மனசனால பாக்குறதே கிடையாது யாரையும், அது ஸ்மரணம் ஒண்டிதான். அப்ப கூட இந்த உடம்பு வேணும், ஞானம் வேணும், அதனால அதுவும் சொல்ல முடியாது. ஆகையினால இந்த ஆத்மாவானது ஸ்வயம் ஜோதிஸ்தான், இன்னொரு ஞானத்தை எதிர்பார்த்து இந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது இல்லை. ஏதாவது இன்னொன்னால பிரகாசிக்காது, அது எப்பொழுதும் ஸ்வயம் ஜோதிஷாவே இருக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஆத்மா ஸ்வேனைவ சித்யதி அஹமிதி நிகமைஹ யஸ்வயம் ஜோதிருப்தஹ ஸ்வாபேப்யஸ்ய ஸ்வசித்தௌ அசைஷி சுகமிதி அக்ஷத ப்ரத்யபிஜ்ஞா சேதஸ்ய அஞ்ஞானபேக்ஷம் மதிசுணகி பவேத் கிஞ்ச வேதாந்த திருஷ்ட்யா ஞானத்வாத் யஷசீவத் ஸ்வவிஷய திஷணா நிர்வ்யபேக்ஷத் ஸ்வசித்தி. இதுல வந்து ஆத்மா ஆத்மா இந்த ஜீவன் பிரத்யேகாத்மா ஜீவன் அகம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரியுது, நான் நான் நான் அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி சாதிக்கிறதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னாக்கா பிரதானமாக அத்வைதிகள் சாங்கியார் அதே மாதிரி பௌத்தர் இவாளெல்லாம் கண்டனம் பண்ணணும். எல்லா விஞ்ஞானாத்மா அறியும், ஞானமே ஆத்மா அப்படின்னு சொல்றவாளுடைய மதங்களை கண்டனம் பண்ணணும். அதனால நான் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, ஞானம் ஒன்றிதான் இருக்குன்னு அவ சொல்றான். நான்கிறதே ஞானம்தான் அப்படின்னு ஒரு பட்சம், அத்வைதிகளோ நான்கிறதே ஒரு அச்சேதனத்தை தான் சொல்லாது, ஆத்மாவை சொல்லவே சொல்லாதுன்னு அத்வைதிகள். அதை இப்ப சொல்லலாம், ஏன்னா நாம எப்படி இருப்போம், ஜிக்யாசாதிகளத்துல சுவாமி சாதிக்கிறாரு, நான் அனந்த கிளேச பாகுதனா இருக்கேன், எவ்வளவோ துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த துக்கத்தை விட்டு நான் விடுதலை அடையணும் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிதான் புரோத்திக்கிறாங்க. அப்படி பிரவர்த்திக்கும் பொழுது நீ இத மாதிரி பிரவர்த்திச்சேன்னாக்க உபாசனமோ இல்லத்த ஆத்மா ஆத்மீகத்த விஞ்ஞானம் வாக்கியார்த்த ஞானம் அது வந்துருக்குனாக்க அகன்றதே போயிடும், அகன்றதே போயிடுத்து போய் பெரும் ஞானம் வந்து நிற்கும், அதுதான் மோட்சம். உனக்கு துக்கம் எல்லாம் போயிடுதுன்னாக்க அபகத்வேதோ மோக்ஷ கதா பிரஸ்தாவகந்ததா அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். இவன் ஓடி போடுவானா, நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு பிரவர்த்திக்கிறான். நீ கஷ்டப்படுறேன்னு நீ பிரவர்த்திச்சேன்னா அந்த நான்கிறதே போயிடும், நீ மோட்சத்துக்கு போத விருப்பி வரைச்சே நீயே போயிடுவே, உன்னுடைய ஞானம் முடி நிக்கும்னு சொன்னாக்கா நான் என்ன இருக்கணும்னு நான் பாக்கச்சேன் நானே போயிடுவேன்னாக்கா எனக்கு எதுக்கு அந்த மோட்சம். அதனால இவன் வந்து இந்த மோட்ச கதையை ஆரம்பிச்சேவே ஓடிப்படுவான் அப்படின்னு பாஷ்யக்காரர் வந்து பரியாசம் பண்ற, அவளை கண்டிக்கவும் கண்டிக்கிற, அதனால இவளை கண்டனம் பண்ணணும். அதனால அகம் அப்படின்னு தான் சித்திக்கிறது, அகம் இதி நான் நான் அப்படின்னு தான் சித்தி, அதாவது தான் தனக்குத்தானாவே சித்திக்கிறது, ஸ்வயம் பிரகாசமா அது இருக்கிறது, அது பராயத்த பிரகாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எப்படி தெரியறது, நிகமைகி வேதங்கள்னால சொல்லப்படுறது, உபனிஷத்துக்கள்னால சொல்றது, எது என்ன எந்த காரணத்தினால சொல்றது தெரியுமா, ஸ்வயம் ஜோதி ருக்தா அப்படின்றது வந்து அத்ராயம் புருஷ ஸ்வயம் ஜோதி பவதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த பரமா ஜீவாத்மாவ ஸ்வயம் ஜோதிஷ் ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு ஸ்ருதியே சொல்றது, நமக்கு அனுபவம் இருக்கு அகம் அகம் அகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அது வந்து மானச பிரத்யக்ஷம். அது அதே மாதிரியாக ஸ்ருதியும் சொல்றது, அதனால ஸ்வயம் ஜோதி ருக்தா இது ஸ்வயம் பிரகாசமா எந்த காரணத்தினால சொல்லப்பட்டதோ அதனாலேயே வேற எந்த ஞானத்தை கொண்டும் அது சித்திக்காது. இந்த ஒரு இதனாலேயே அந்த ஞானத்தினால நாம் வந்து இது ஆத்மா சித்திக்கிறது இந்த ஞானத்தினால சித்திக்கிறதுன்றது கிடையாது. அதனால இந்த ஸ்வயம் பிரகாசமாகவே தெரிஞ்சு போங்க. சரி தூங்குற சமயத்துல எப்படி, அப்ப அகம் அகம்னா வரலையே அதற்கு நீ பதில் என்ன சொல்லுவே அப்படின்னு கேட்ட சுவாபேபி நிதிரையில பிச்சை கூட அஸ்ய இந்த ஆத்மாவுக்கு சுசித்தௌ நான் சுகமா தூங்கினேன். அசைஷின்றது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன்ல இத மாதிரி இது அசைஷின்னு வரும், நான் தூங்கினேன்னு இறந்த காலத்துல வந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல அசைஷி, ஃபர்ஸ்ட் பர்சன், சுகமாக தூங்கினேன். தூங்கினேன்னு சொன்னாலே அகன்றது சித்தி சொல்லும். அதனால நான் தூங்கினேன்னு அர்த்தம், அது ஆனந்தமா நான் தூங்கினேன் அப்படின்னு இருக்கா இல்லையா? இது பிரத்யபிஜா அக்ஷதா, எல்லாரும் சொல்ற வாக்கியம் இது. நான் நன்னா தூங்கினேன், ராத்திரி எனக்கு சரியாவே தூக்கம் வரல, நான் தூங்கவே இல்லை, நான் நன்னா தூங்கினேன், ரெண்டுமே இருக்கா இல்லையா? அதனால இந்த பிரத்யபிஜையானது அக்ஷதா, நான் நன்றாக தூங்கினேன். எந்த நான் படுத்துக் கொண்டேனோ அந்த நான் நன்றாக தூங்கி எழுந்தேன் அப்படின்னு பிரத்யபிஜை. இப்போ நான்றது இப்பவும் இருக்கு, நான்றது தூங்கறதுக்கு முன்னாடி இருந்தது, அப்ப நடுவுல கூட நான் நன்றாக தூங்கினேன்னு ஆத்மா பகுதி இருக்கு, அது இல்லாம வராது. அதனால எப்பொழுதுமே அகம் அகம் அகம் அகம் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு தெரியுது. அதனால இத வந்து அக்ஷதா பிரத்யபிஜா அக்ஷதா, இந்த பிரத்யபிஜா அக்ஷதமா இருக்கு. இத வந்து ஒரு பிரதிபந்தகமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, இது வந்து ஏன் நீ இந்த மாதிரி சொல்ற? மனசுதான் இருக்கட்டமே, மனசுதான் இந்த மாதிரி பண்றது. சேதகா, மனசனுடைய சேதகன்னா மனசு, மனசுதான் இந்த மாதிரி பண்றது எல்லாம், மனசனுடைய செயல் தான் இந்த மாதிரி வருது. மனசோட செயல் வியாபாரம் இருக்கு, மனசோட வியாபாரம் இருக்கவே அதுதான் இந்த மாதிரி சுகமாக அஸ்வாசம் அப்படின்லாம் ஞானம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, சேதஸ்ய மனது கூட அந்ய அனபேக்ஷம், வேற காரணங்களை அபேட்சிக்காம, அபேக்ஷம் அனபேக்ஷம் அபேட்சிக்காம, மதிஷு இந்த ஞானங்கள்லாம் இருக்கு பாருங்களோ, நமக்கு எத்தனையோ ஞானங்கள் உண்டாகிறது, அவைகளுக்கு நபவே அது காரணமா இருக்க முடியாது. மனசு நமக்கு எல்லாத்தையும் தெரிவிக்க கொடுக்கறதுன்னாக்க எல்லாம் தெரிவிச்சு கொடுக்கறது, நான் கருத்தை பாக்குறேன், படத்தை பாக்குறேன், இந்த அங்க போறேன், அது தெரிஞ்சுன்னு அது தெரிஞ்சுன்னு எத்தனையோ நமக்கு பிரயோகம் சொல்றோம். அது அத்தனையுமே எப்படி தெரியறதுன்னாக்க, மீதி இந்திரியங்கள் மீதி காரணங்கள் இவைகள் அனைத்தோட சேர்ந்துதான் மனசு நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுமே தவிர்த்து அது சுதந்திரமா உண்டு பண்ணவே பண்ணாது. சேதஸ்ய அந்ய அனபேக்ஷம், வேற காரணங்கள் எல்லாம் அபேட்சிக்காம, மதிச்சு நபவேத்து அந்த ஞானங்களின் பொருட்டு, நமக்கு ஞானங்கள் வரணும் அதுக்கு இது வந்து காரணமா ஆகாது. இன்னும் இந்திரியங்கள்லாம் இருக்கணும், உடம்பெல்லாம் இருக்கணும், வேலை செய்யணும், அப்பதான் அது காரணமாகும், இல்லைன்னா ஆகாது. அதனால நீ சொல்ற மாதிரியே அனுமானத்தினால நீ சாதிக்கிறேன்னு சொன்னாக்க நானும் அனுமானம் சொல்றேன் கேடு. ஏஷகா இந்த ஆத்மாவானவன் வேதாந்த திருஷ்டியா, நாம அத்தனை பேருமே சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டவர்கள், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் ஏத்துப்போம். அந்த வேதாந்த வாக்கியங்கள்ல ஆத்மா ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது, விஞ்ஞானகனகா பிரஜானகனகா அப்படின்லாம் சொல்றது, ஸ்வயம் பிரகாசம் சொல்லியிருந்தது, தர்மபூத ஞானத்தோட அது தெரியாம இருக்குதுன்னு சொல்றது, எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. அதனால இத வந்து இந்த வேதாந்த திருஷ்டியில பார்த்தாக்கா, வேதாந்த வாக்கியங்களை சொன்னபடி பார்த்தாக்கா ஆத்மா ஞானஸ்வரூபமாத்தான் இருக்கிறது. அதனால ஞானத்வாத் இந்த ஆத்மாவானது ஞானஸ்வரூபத்தை உடையவனே. ஏன் ஞானத்வாத், ஞானமாவற்றவனால அது ஞானஸ்வரூபம் கூட எப்படி ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறது, அது இன்னொன்னத்தை எதிர்பார்க்காம ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறது. ஏன்னா ஞானத்வாத் ஞானமா இருக்கிறதுனால, எப்படின்னா தீவத்து, தீவத்து தீனாக்க புத்தி, தர்மபூத ஞானத்தை மாதிரின்னு அர்த்தம். ரெண்டு விதமான ஞானம், ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய ஞானம், தர்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் தான் அப்படின்ற ஒரு ஞானம். அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம், லோகத்துல நாம அறிந்து கொள்கிறோம் வழியோ எதை எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு உபயோகப்படுற ஞானம் அது. அந்த ஞானம் மாதிரி தர்மபூத ஞானம் போல, தர்மபூத ஞானம் எப்படி இருக்குது, ஸ்வவிஷய திஷணா நிர்யபேக்ஷ ஸ்வசித்தி. ஸ்வவிஷய தனக்கு விஷயமா இருக்கு. தர்மபோத ஞானது எது எது விஷயமா இருந்தது? கடம் படம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் நமக்கு விஷயமா இருந்தது. அதனால ஸ்வவிஷய திஷணா நிர்யபேக்ஷம் அந்த வஸ்துக்கள்லாம் இது தானா பிரகாசிக்க வைக்கிறது. ஆனா தன்னை விஷயீகரிக்கிறது தர்மபோத ஞானத்தை, தர்மபோத ஞானமானது இன்னொரு ஞானத்தினால விஷயீகரிக்கப்படல. அதாவது என்ன அர்த்தம்? இன்னொரு ஞானத்தினால சுய பிரகாசம் இல்லை, இன்னொரு ஞானத்தினால பிரகாசிக்கல. தர்மபோத ஞானம் நம்ம லோகத்துல எனக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னு சொன்னாக்க அது சுயம் பிரகாசமாகத்தான் இருக்கிறது, சுயம் பிரகாசமாக தான் இருக்கிறது. சோ விஷய திஷண திஷணாமே ஞானம் அந்த தன்னை விஷயீகரிக்கக்கூடிய வேற ஒரு ஞானத்தை நிர்யபேட்ச அதை அபேட்சிக்காமே சுசித்தி சுயம் பிரகாசமா இருக்கு. நிர்யபேட்சன்னு அபேட்சிக்காம தன்னை விஷயீகரிக்கக்கூடிய ஒரு ஞானம் கிடையாது. இதுதான் எல்லாத்தையும் விஷயீகரிக்கிறது, எல்லாத்தையும் விஷயீகரித்து எல்லாத்தையும் நமக்கு பிரகாசப்படுத்தி தானும் சுயம் பிரகாசமா இருக்காது, தானும் சுயம் பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி பிரகாசிக்கப்படுத்துறதுனால இன்னொன்னு அது எதிர்பார்க்கறதே கிடையாது, எதிர்பார்க்கறதே கிடையாது. அதனால இங்க அனுமானம் சொல்லிட்டு பாஷ் பேசுகிறேன். ஏஷா ஞானம் சுயம் பிரகாஷ், ஏஷா சுயம் பிரகாஷா சுபசித்தா சுசித்திகின்ற என ஞானத்துவாது தீவத்து. ஞானமா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவானவன் சுயம் பிரகாசமாகத்தான் இருக்கிறான். தர்மபோத ஞானம் மாதிரி தர்மபோத ஞானம் தாம் பிரகாசிக்கும் பொழுது இன்னொன்னு எதிர்பார்க்காது, இன்னொரு ஞானத்தினால அது பிரகாசிக்கிறது இல்ல, அத மாறி. ஆகவே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் சுயம் பிரகாசமாகவே எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் சுயம் பிரகாசமாகத்தான் இருக்கிறது. அது சாஸ்திர சம்மதம், யுக்தி சம்மதம், அனுபவ சம்மதம். அதனால இதுல விரோதமே பாராட்ட முடியாது, சொல்ல முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கணும். ஆத்மா சேனி அகமிதி நிகமை யஸ்வயம் ஜோதிருப்தஹ ஸ்வாபேப்யஸ்ய ஸ்வசித்தௌ அசைஷி சுகமிதி அக்ஷத ப்ரத்யபிஜ்ஞா சேதஸ்சாஞ்ஞானபேக்ஷம் மதிஷுணஹி பவேத் கிம்ச வேதாந்த த்ருஷ்ட்யா ஞானத்வாத் ஏஷ தீவத் ஸ்வவிஷய திஷணா நிர்வ்யபேக்ஷ ஸ்வசித்தி. கவிதாக்கிகதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. அரியன்.